அண்ணே வணக்கம். ரமேஷ்ணே, இந்த கேள்விக்கு பதில் நீங்களே சொல்லியிருக்கலாமேண்ணே, ஏன்னா ஐயா கூட பயணிச்சுட்டு இருக்கீங்க, தனியாக சொல்கிறேன்னு இருக்கீங்க. சரிண்ணே, என்னோடய புரிதலை நான் சொல்லிடுறேன், புரிதலும் சொல்லலாம் ஐயாவோட வழிகாட்டுதல்னு சொல்லலாம். குளம், ஏரி, இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சாய்தள வரப்பு தான். நீங்கள் சொன்ன மாதிரி, அவையார் பாட்டி சொன்ன மாதிரி சாய்தள வரப்பு தான் அமைச்சிருப்பாங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டையை வெட்டி அதுக்கு மேலே வந்து வரப்பு கட்டியிருப்பாங்க. அப்படி கட்டும் போது என்ன ஆகும், நிலமட்டத்துக்கு மேலே, அதாவது வயல்வெளி இருக்குங்களா, அந்த வயல்வெளிக்கு மேலே வரப்பு கட்டுறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயல்வெளிக்கு மேலே நீங்கள் கட்டும் போது பார்த்தீங்கன்னா, நீர் வந்து வரப்பு கட்டும் போது பார்த்தீங்கன்னா, நீர் வந்து அதிவேகமாக உள்வாங்கக்கூடிய பூமியோட சுழற்சியின் காரணமாக அதிவேகமாக நீர் வந்து பூமிக்குள்ளே செலுத்தப்படும். குட்டை, குளம், ஏரி, இதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சாய்தள வரப்பு போட்டது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, குட்டை வெட்டிட்டோம், வழிஞ்சு வெளியே போகலாம், அதுக்கு ஒரு சாய்தள வரப்பு போட்டிருக்காங்க. சாய்தள வரப்பு போட்டால் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, தரை வந்து அவ்வளோ சாய்தள வரப்பு அவ்வளோ வலுவாக இருக்கும், கரையும் உடையாதுங்க. சாய்தள வரப்பு வழிஞ்சு தான் போகுமே தவிர தண்ணி கரை உடையாதுங்க. செங்குத்தான வரப்பு கண்டிப்பாக கரை உடைச்சிட்டு போகுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஏரியெலாம் பார்த்தீங்கன்னா, ஏரி குளம் பார்த்தீங்கன்னா, மனிதனோட மனிதர்கள் மற்ற உயிரினங்களோட பயன்பாட்டிற்காக மட்டுமே எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக தாங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சில காலகட்டங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்படும், அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீரை எடுத்து பயன்படுத்திக்கலாம் நம்மளோட நிலப்பகுதிக்கு அப்படின்னு அமைச்சிருக்காங்க. நீங்கள் உங்களோட ஏரிக்கரை ஓரம் போர் போட்டேன்னு சொன்னீங்க, தண்ணியே வரலன்னு. கடந்த 50-60 வருடங்களாக பார்த்தீங்கன்னா, எல்லா அதுவும் உங்கள் ஊர் பகுதியில் பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோடு சேலம் பகுதியில் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் உள்ளே சென்று உள்ளே பூமிக்குள்ளே தொலைச்சிட்டு போய் தண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ தண்ணியும் எடுத்துட்டாங்கங்க. நீரை சேகரிக்கிறது பார்த்தா நீங்கள் ஏரி குளம் தான்றீங்க, ஆனால் ஏரி குளங்களில் நீரை சேகரிச்சுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக இப்போதைக்கும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஏரியில் தண்ணி வந்தால் மற்ற ஏரியோட சரிவில் இருக்கிற எல்லா வயல்வெளிகளும் நீர் வந்து ஊற்று ஓடுங்க. நெல் பயிர் மட்டும்தான் பண்ண முடியும். ஏரிக்கும் வயல்வெளியில் எடுக்கிற வரப்புக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. வயலில் எடுக்கிற வரப்பு நீரை வந்து பூமிக்குள்ளே சேமிக்கிற இடம், ஏரியில் எடுக்கிற சரிவான வரப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீரை சேமிக்கக்கூடிய இடம். இது தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஏதாவது புரிதல் இருந்தோ, இது என்னோடய புரிதல், வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நன்றிங்க.